그럼 엄마 딸래 비우면 딸래 비우면 சரி அப்புறம் பார்த்தாங்க சரி அப்புறம் அந்த போட்டோவை கொடுத்துருந்துச்சுங்க டிவி பண்ண ஆனால் சும்மா ரொம்ப லட்சமா இல்லை அதனால இருக்கிறதுல என்னன்னா வள்ளி பீடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம் சந்தை பண்ண போட்டதுக்கு வந்தே இருந்தோம் இந்த ஆயுஷேஷம் மாத்தணும் ஆயுஷேஷம் போட்டா வண்டி பீட்டம் போடுங்க கொடுக்கல அனிருத்தோபிரபேதபத்யம் நோமிதிக்ரமஹ சூரஸ்ய உரிஜனேஸ்வர Thank you.

பாடு பாடு.